வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. சுடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் நேயமுடன் திருப்பாவை அருளி செய்தார் என்பதாக ஸ்ரீ தேசிகனுடைய அனுபவம். நேயமுடன் திருப்பாவை யாரிடம் நேயமுடன் திருப்பாவை அருளி செய்தார் என்றார், கண்ணனிடம் நேயமுடன் திருப்பாவை அருளி செய்தார் அப்படின்னு பொதுவாக அர்த்தம். அது மட்டுமல்லாமல் கோபியர்களுடன் நேயமுடன் திருப்பாவை அருளி செய்தார், நம்மிடம் நேயமுடன் திருப்பாவை அருளி செய்தார். நம்மிடம் நேயம்னா வாத்சல்யம் என்பதாக நாம் வைத்துக் கொள்ள வேணும். வாத்சல்ய நிர்பரதையா அப்படின்னு சொல்றார் இல்லையா, அந்த ரீதியிலே. அப்பொழுது திருப்பாவை என்பது ஒரு பக்தி காவியம் என்பதை எல்லாம் கடந்து அதற்கும் மேலே நமக்கு பல விஷயங்களை எல்லாம் உபதேசம் செய்யும்படியாகவும் இருக்கிறது. அதில் இப்பொழுது நாம் பார்க்க போகிற விஷயம் திருப்பாவையில் பாகவத அனுபவம் என்பது. அதாவது பகவானை சேர்ந்த பாகவதர்களுடன் நாம் எப்படியெல்லாம் பழக வேணும், எப்படியெல்லாம் பேச வேணும், எந்தெந்த கண்ணோட்டத்திலே நாம் அவர்களை பார்க்க வேணும் முதலான விஷயங்களை எல்லாம் திருப்பாவையிலே அழகாக பார்க்கலாம். இதே போன்று பாகவத அனுபவத்தை விசேஷமாக தரக்கூடிய வேறொரு பிரபந்தம் நமக்கு கிடையாது. இந்த விஷயத்திலே திருப்பாவை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மற்ற இடங்களில் நாம் பார்க்க முடியாது. அதே சமயம் திருப்பாவையில் மிகவும் உயர்ந்த நிலையிலே நல்ல நிலையிலே நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். திருப்பாவை ஆரம்பமே நாச்சியார் எல்லா பாகவதரையும் கூப்பிடுவதாகத்தான் இருக்கிறது. நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் என்பதாக அங்கே ஆயர்குலத்திலே இருக்கக்கூடிய ஆயர்குலச் சிறுமிகளான பரம பாகவதர்களான பெண்கள், பெண் குழந்தைகள், அவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு திருப்பாவை ஆரம்பிக்கிறார். கடைசியிலே முடிக்கும் போதும் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்பதாக முடிக்கிறார். பகவானை பல பேர் பலவிதமாக அனுபவிப்பது இருக்கட்டும், பாகவதர்களோடு கூடி சேர்ந்து பகவானை நாம் கண்ணனை எப்படி அனுபவிப்பது என்கிற விஷயம்தான் திருப்பாவியே. அதில் நடுவிலே 10 பாசுரங்களில் பாகவதர்களுடன் பரஸ்பரம் எப்படி பழகுவது பேசுவது முதலான விஷயங்கள், 6வது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 15வது பாசுரம் எல்லே இளங்கிலேயே பாசுரம் வரைக்கும் 10 பாசுரங்கள் பாகவத சுப்பிரபாதம் என்பதாக இருக்கின்றன. அதாவது பாகவதர்களுக்கு சுப்பிரபாதம் பாடுகிறார், துயில் எழுப்புகிறார். கிருஷ்ண அனுபவம் செய்ய வேணும், நீங்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, எழுந்திருங்கள், எழுந்து எங்களுடைய கோஷ்டியில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாமல் போனால் எங்கள் கோஷ்டிக்கு பெருமை குறைகிறது, எங்களுக்கு கிருஷ்ணா அனுபவம் குறைகிறது. ஏனென்றால் உங்களோடு சேர்ந்து இருந்து கண்ணனை அனுபவித்தால்தானே ஒரு பூர்ணமான அனுபவமாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் கிருஷ்ண அனுபவத்தினுடைய பூர்த்தி என்பது கிடையாமல் போகும். ஆகையால் நீங்கள் கட்டாயம் வந்து எங்கள் கோஷ்டியில் கலந்து கொண்டு கண்ணனை அனுபவிக்க பண்ணி நாம் இரண்டு பேருமாக நாம் எல்லாருமாக கண்ணனை அனுபவிக்க வேணும் என்பதாக நாச்சியாருடைய திருவுள்ளம். அதை காண்பிக்கும்படியாக கிருஷ்ண அனுபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயர்குல பெண்களை ஒருவர்த்தியாக எழுப்புகிறார். இப்படி 10 பெண்களை எழுப்புகிறார். அதற்காக 10 பாசுரங்கள். 10 என்பது ஒரு எடுத்துக்காட்டு, பல பேரை எழுப்புகிறார். இன்னும் சொல்ல போனால் சம்சாரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற நம் போன்றவர்களை எழுப்பி கிருஷ்ணானுபவம் பண்ண வைக்கிறார். நாச்சியார் என்ன செய்தார் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கிற நம்மையும் எழுப்பினார், தூங்கிக் கொண்டிருக்கிற கண்ணனையும் எழுப்பினார். ரெண்டு பேரையும் எழுப்பி ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து விட்டார். நீங்கள் கண்ணனை ஆசிரியுங்கள், கண்ணனை பற்றி கொள்ளுங்கள்னு நமக்கு எழுப்பி சொன்னார். கண்ணன் கிட்ட இவர்களெல்லாம் வந்து ஆசிரியத்து இருக்கிறார்களே, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதாக கண்ணனிடம் சொன்னார். இப்படியாக ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் போது அந்த சூடி கொடுத்த நாச்சியார் எந்த பக்கத்திலே இருந்தார்? இந்த பக்கத்திலே பாகவதர்கள் பக்கத்திலே இருந்தாரா, இந்த கண்ணன் பக்கத்திலே இருந்தாரா என்று கேட்டால், இரண்டு பக்கத்திலேயும் இருந்து கொண்டு புருஷகாரமாக இருந்து கொண்டு நம்மை கண்ணனிடம் சேர்த்து வைக்கிறார் என்பதுதான் திருப்பாவினுடைய சார்மே. ஆக திருப்பாவை என்பது பாகவத அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது, பாகவத அனுபவத்தோடு பகவத அனுபவத்தை நமக்கு கொடுத்து வைப்பது என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த பத்து பாசுரங்களிலுமே ஒவ்வொரு பாசுரத்திலுமே ஒவ்வொரு விசேஷம். பாகவதர்கள் எப்படி இருப்பார்கள், பாகவதர்களுடன் நாம் பழகும்போது எப்படி பழக வேண்டும் என்கிற விசேஷங்களை நாம் பார்க்கிறோம். இதிலே முதலிலே பார்த்தோமானால், முதல் பாசுரம் அதாவது இந்த பாகவத பாசுரத்திலே முதல் பாசுரம், திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம், புள்ளும் சிலம்பினகான் என்கிற பாசுரம். அங்கே ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். பிள்ளாய் எழுந்திராய், அவள் சின்ன பிள்ளை, பெண் பிள்ளை, அதாவது பகவத் அனுபவத்துக்கு புதியதாக இருப்பவள். நிறைய பழக்கங்கள்லாம் கிடையாது, நிறைய சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள்லாம் தெரியாது. ஏதோ குழந்தை படுத்துட்டுருக்கு, கிருஷ்ண அனுபவம் பண்ண போறோங்கிற எண்ணத்தில் படுத்துட்டுருக்கு. அப்போ அந்த குழந்தையை பார்த்து எழுப்புகிறாள், பெண் பிள்ளாய் நீ எழுந்து வரவேணுமே அப்படின்னு. அவளுக்காக சில கதைகள் எல்லாம் சொல்லி எழுப்புகிறாள். பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகனம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வித்தினை அப்படின்னு. அதாவது நீ எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்துக்கணும்னா, மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் அப்படின்னு முனிவர்கள்லாம் சொல்லுகிறார்களே, அதே போல நீயும் மெதுவாக எழுந்திருக்க வேணும், ஹரிநாமத்துடன் எழுந்திருக்க வேணும். அது மட்டுமல்லாமல் நல்ல கதைகள், கண்ணனுடைய சரித்திரங்களையெல்லாம் நினைத்து கொண்டு எழுந்திருக்க வேணும். அப்படி குழந்தைகளுக்கு கதை சொல்லுவது போல கண்ணனுடைய கதைகளை எல்லாம் மெதுவாக சொல்லுகிறாள். அதுவும் கண்ணனுடைய பால லீலை கதைகளை எல்லாம் சொல்லுகிறாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் ஸ்ரீ கண்ணனுடைய விருத்தாந்தத்தை, கண்ணனுடைய லீலைகளை, பகவானுடைய குணங்களையே பேசி பேசி ஒருவருத்துக்குள்ள எழுப்பிக் கொள்ள வேண்டும். போதையந்தக பரஸ்பரம் என்பதாக கண்ணனே அருளி செய்கிறான் இந்த விஷயத்தை. ஒருவருக்கொருவர் பகவத் அனுபவம் பண்ணாமல் வேற என்ன செய்ய போறோம்? ஒரு பாகவதற்கு மற்றொரு பாகவதர் அவர் இவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தார் அப்படின்னோ, இல்லை இன்னும் பெரிய பெரிய உபகாரங்கள்லாம் பண்ணார் அப்படின்னும் நிறையா இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய உபகாரம் என்ன அப்படின்னால், பகவானுடைய கதைகளை சொல்லியும் கேட்டும் பரஸ்பரம் ரசிப்பது என்பதுதான் மிகப்பெரிய உபகாரம். இதை நம்மாழ்வார் உத்தமர்கட்கு என் செய்வாரே, இதை செய்யாட்ட நீ வேற என்னதான் பண்ண போற உத்தமர்களுக்கு என்பதாக சாதிக்கிறார். அந்த ரீதியிலே பகவத் கதைகளை பேசிக்கொண்டு பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் எழுப்பிக் கொண்டு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரம். அடுத்தது இரண்டாவது பாசுரம், கீசு கீசு என்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே நாயக பெண் பிள்ளாய் என்பதாக ஒருத்தியை எழுப்புகிறாள். இந்த கோஷ்டியிலே நாயகமாக இருக்கக்கூடியவள், லீடராக இருக்கக்கூடியவள் அவள். அவள் சொன்னா எல்லாருமே கேட்கும்படியாக சில பேருக்கு அந்த லீடிங் கெப்பாசிட்டி என்பதாக இருக்கும், அந்த ஒரு தன்மையுடன் விசேஷமாக இருக்கக்கூடியவள் அவள். அவளை எழுப்ப வேண்டியது நியாயம்தான். ஆனால் அவளை எழுப்பும் போது பேய்ப்பெண்ணே என்பதாக கூப்பிடுகிறார். பேய்ப்பெண்ணேனும் சொல்றார், நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்றார். ஒரு நாயக பெண் பிள்ளையை பார்த்து பேய்ப்பெண்ணே சொல்ல முடியுமோ? அவ கோபித்துக் கொள்ள மாட்டாளோ? என்ன பார்த்தா பேய்ப்பெண்ணேன்னு சொல்லுகிறீர்கள் என்று கோபித்துக் கொள்ள மாட்டாளோ? இல்ல அப்படிதான் பேய்ப்பெண்ணா ஒருத்தர் இருந்தார்னா அவள் போய் நாயக பெண் பிள்ளையாக ஆக முடியுமோ? ஆனால் இந்த பாசுரத்திலே இரண்டையும் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பாகவதர்கள் நம்மை என்ன சொன்னாலுமே, உயர்வாக சொன்னாலுமே தாழ்வாக சொன்னாலுமே, நாம் அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தவறாக எடுத்துக்கொள்ள முடியாதபடி அவருடன் கலந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அத்தனை உரிமையையும் நாம் கொடுக்க வேண்டும். உரிமை இருந்து விட்டுன்னு வச்சுக்கோங்க, சிநேகிதர்களுக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே உரிமை இருந்து விட்டால் ஒருவருக்கொருவர் அவர்கள் பாராட்டிக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வார்கள், வெய்து கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் ஆனந்தமாக சந்தோஷமாகவும் இருப்பார்கள். ஏன்னா அந்த உரிமை அவருக்கு உண்டு. கோபித்துக் கொள்ளக்கூடிய உரிமையோ இல்லை திட்டக்கூடிய உரிமையோ அவர் அவருக்கு கொடுக்கிறார், அத்தனை வேண்டியவராக இருக்கார் என்கிறபடியினாலே. அந்த ரீதியிலே பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் தம்மையே மற்றவரிடம் கொடுத்து, அவருக்கு பல உரிமைகளை கொடுத்து, தம்மை திட்டக்கூடிய, தம்மை வாழ்த்தக்கூடிய, தம்மை பாராட்டக்கூடிய உரிமைகள் எல்லாவற்றையுமே கொடுத்து அவர்களுடன் கலந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த பாசுரம் நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்த பாசுரம் க கீழ்வானம் வெள்ளன்று என்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய பெண் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், நல்ல கோதுகலம், நல்ல உற்சாகம், எப்பவுமே துடிப்பாக இருக்கக்கூடியவள். ஆனால் கிருஷ்ண அனுபவத்திலே இங்கே தூங்கிவிட்டாள். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள். அவள் கிட்ட சொல்லுகிறாள், நீங்க உள்ளே இருந்து கொண்டு நீ கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாய் மனசினாலே, ஆனால் நாம எல்லாரும் சேர்ந்து போய் தேவாதி தேவனை கோயிலே சென்று சேவிக்க வேண்டாமா? நீ இங்கே தனியாக இருந்து மனசினாலே கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டு இருப்பதால் பயனில்லை, உனக்கும் உற்சாகம் ரொம்ப அதிகம். அப்போ நாமெல்லாம் பாடி பறை கொண்டு தேவாதி தேவனை சென்று நாம் சேவிக்க வேணும் என்பதாக அவளை எழுப்புகிறாள். இதிலிருந்து தெரியக்கூடிய விஷயம் என்ன என்றால், பாகவதர்கள் என்றதான் அவர்கள் தனியாக ஏகாந்தமாக பகவத் அனுபவம் பண்ணுபவர்களாக இருந்தாலும், அதற்கும் மேலே எல்லாருமாக பாகவதர்களோடு கூடி இருந்து கிருஷ்ணானுபவம் பண்ணுவதுதான் விசேஷம் என்பது. சில பேருக்கு பாராயணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், ஜபம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், தியானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், தனியாக பூஜை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எல்லாமே இருக்கும். அதனாலே நான் தனியாக எல்லாவற்றையும் பண்ணிக்கொள்கிறேன், நான் இதற்கு உங்களுடன் வர வேண்டும் என்பதெல்லாம் நினைக்காமல் கிருஷ்ண அனுபவத்தை கூடி இருந்து செய்வதுதான் விசேஷம். அதுவும் பகவான் இருக்கிற இடத்திலே எல்லாரும் ஒன்றாக போய் சேர்ந்து இருந்து பாராயணம் கோஷ்டியாக பண்ணால் அது ஆனந்தம் தனியும் என்பதாக இந்த பாசுரம் தெரிவிக்கிறது. அடுத்த பாசுரம் 4வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிரிய தூபம் கமழத் துயிலன மேல் கண்வளரும் மாமான் மகளே என்பதாக. இந்த பாசுரத்திலே அந்த படுத்து கொண்டிருக்கிற பெண் இருக்கிறாளே, அவளுடைய அந்த வைபவத்தை நினைத்த எப்படி படுத்துட்டு இருக்காங்கிறதே அதே அனுபவிக்கிறார்கள். அழகான தூமணி மாடம், சுற்றும் எரியக்கூடிய விளக்குகள், அவளுடைய சயன திருக்கோலம் இது. பகவானுடைய சயன திருக்கோலம் மாதிரி இவளுடைய சயன திருக்கோலத்தை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தூமணி மாடம், சுற்றும் விளக்கு, அந்த பக்கம் தூபம் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது, அழகான துயிலனை, அப்புறம் மணிக்கதவம் தாழ்த்திருவான் சொல்லக்கூடிய மணிக்கதவங்கள், இப்படி அழகான மாடத்திலே, அழகான ஒரு கட்டிலே, நல்ல மிருதுவான ஒரு பஞ்சனையிலே ஆச்சரியமாக தூபம் கமழும்படியாக, தீபம் இருக்கும்படியாக இவள் படுத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இந்த பாசுரத்திலே அழகா அந்த பெண்ணை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இதிலே தெரியக்கூடிய விஷயம் என்ன கேட்டா, பாகவதர்களுடைய சமிருத்தியை பார்த்து நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும், போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதாக. அவர் ரொம்ப நன்னா இருக்கார், நல்ல வஸ்திரங்கள் உடுத்திட்டு இருக்கார், நன்னா இருக்கார் அப்படின்னா அதை காட்டிலும் நமக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அவர் கஷ்டப்படுறாருன்னா நமக்கு கஷ்டம் இருக்கும், ஆனால் அவர் சந்தோஷமாக சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறதே நமக்கு அதுவே பரம பாக்யம். அதை காட்டில் நமக்கு என்று தனியாக எதுவுமே வேண்டாம், அவருடைய சந்தோஷமே நமக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படியானால் வசுதேவர் சொல்லுகிறாரோ, வசுதேவர் நந்தகோபன் கிட்ட சொல்றார், நந்தகோபா உமக்கு குழந்தை பிறந்திருக்காமே, கண்ணன் அங்கே போனப்புறம் உனக்கு குழந்தை பிறந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அப்ப நந்தகோபன் சொன்னார், வசுதேவரே உம்ம குழந்தைகள் நீர் பறி கொடுத்துட்டு இருக்கிறேன், அந்த பறி கொடுத்த நிலையிலே கூட எனக்கு குழந்தை பிறக்குவதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன், உண்மை மாதிரி உத்தமமான மனுஷரை பார்க்க முடியாது என்பதாக சொல்கிறார். அந்த மாதிரியாக நம்முடைய சுக துக்கங்கள், கஷ்டங்கள், லாபங்கள், நஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பாகவதர் சௌக்கியமா இருக்கார்னா நமக்கு அது மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதாக அவர்களுடன் நாம் பழகி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயமானது இந்த பாசுரத்திலே இருக்கிறது. அடுத்து 5வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். இவள் கொஞ்சம் சட்டில் இருந்து வரமாட்டான், எல்லா காரியத்தையும் கொஞ்சம் மெதுவால் தான் செய்வார். சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு சுபாவம் உண்டு. அவள் தனக்குள்ளே நோன்பு நோற்று கொள்கிறாள், தானே மெதுவாக இருந்து வந்து கொள்ளலாம் அப்படின்னு படுத்துன்னு இருக்கா. அப்போ அவகிட்ட சொல்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மெதுவாவா, தேற்றமாய் வந்து திறந்து விடு. அவளை போய் பார்த்து, மகா சோம்பேறியே, நீ எழுந்து வர வேண்டாமா அப்படின்னு வெய்யறதெல்லாம் இல்லை, ஆற்ற அனந்தனுடையாய் கிருஷ்ண அனுபவத்தோடு தான் நீ படுத்துன்னு இருக்க தெரியும், நீ தேற்றமாக வந்து திறவே. ஆனால் ஒரு விஷயம், கும்பகர்ணன் மாதிரி தூங்கு போயிடாத. கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணன் தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டான் போல இருக்க, அந்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கிறாயே, அது வேண்டாம் அப்படின்னு அவளை பரிகாசமும் செய்கிறார்கள். இதனால என்ன கேட்டா, பரிகாசம் செய்தால் கூட கேட்டுக்கொள்ளணும், கும்பகர்ணன் கூட உங்ககிட்ட தோத்து விட்டானே அப்படின்னா அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் இவள். அது மட்டும் இல்லாமல் பாகவதர்கள் ஏதோ ஒரு அனுபவத்திலே, அவர்கள் கிருஷ்ணானுபவமோ வேற ஒரு அனுபவத்திலோ அவர்கள் அப்படி இருந்தான்னா உடனே அவளை போய் டென்ஷன் பிடிச்சி நீ இங்கே வர வேண்டாமா அங்கே வர வேண்டாமா நாங்கள் எத்தனை நாள் உங்காத்து வாசலில் காத்துருக்கிறது அப்படின்லாம் இல்லாமல், அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்முடைய தன்மையை மாற்றிக்கொண்டு நம்முடைய சொல் வன்மையை மாற்றிக்கொண்டு, அம்மா நீ மெதுவாக எழுந்து வா, நீ வர வரைக்கும் நாங்கள் காத்துருக்கோம். ஏன்னா நோற்று சுவர்க்கம் புகின்றம்மனாய் மாற்றமும் தாராரோ. நீ முதல்ல ஒரு வாய்ச்சொல் கொடு, அம்மா அதோ வந்துடுறேன்னு சொல்லு, வந்தப்புறம் நாங்கள்லாம் காத்துட்டே இருக்கோம், உன்னுடைய வாய்ச்சொல்லை கேட்க வேணும், அப்புறம் நீ எழுந்து வர வேணும், எங்களோடு கலக்க வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது, பாகவதருடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியாக நாம் அவர்களுடன் பேசி பழக வேண்டும். திரும்ப நாம் ஒன்று நினைச்சிருக்கேன் அவனை சீக்கிரமான்னு சொன்னனே நீ ஏன் வரல அப்படின்னு நம்முடைய தன்மையை ஏறிட்டு அவர்களிடம் தோஷம் சொல்லுவதை தவிர்க்க வேணும் என்கிற விஷயம் இதில் தெரிகிறது. அடுத்து ஆறாவது பாசுரம். இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய பெண் ரொம்ப ரொம்ப அழகானவள். அவளுடைய அழகை பார்த்து கண்ணன் மோகித்தான்னா கூட பரவாயில்ல, அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து இந்த பெண்கள் எல்லாம் மோகித்து போகிறார்களாம். அந்த அளவு உடல் அழகு முதலானதெல்லாம் உள்ளவள். புற்றார் அவள்குள் புனமையிலே போதனாய் சுற்றத்து தோய்மார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து. அதனால அவள் ரொம்ப முக்கியமானவள் இவர்களுடைய கோஷ்டியிலே. அந்த கோஷ்டிக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவு அழகு உடையவளாம். அப்போ அவளை பார்த்து நீ எழுந்து வர வேண்டாமா அப்படின்னு, நாங்கள் உங்காத்து வாசல்லே நின்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாள். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்று குறங்கும் பொருள், நீ கொஞ்சம் யோசிச்சு பார், உனக்கு இத்தனை அழகெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அழகெல்லாம் எதுக்காக இருக்கு, இதெல்லாம் பகவான் தானே கொடுத்துருக்கான், நமக்கு தான் ஆகட்டும், நம்ம கை கால் முதலானதெல்லாம் பகவான் தானே கொடுத்திருக்கிறான், எதற்காக கொடுத்திருக்கிறான், உன்னுடைய அழகு என்பது கண்ணன் உனக்கு கொடுத்த அழகு. அப்ப கண்ணனுடைய நாமத்தை சொல்லும் போதே உடனே உனக்கு சரீரத்திலே ஒரு கிளர்ச்சி வர வேண்டாமா, கிளர்ச்சின்னா என்னன்னு கேட்டானா, ஆடி பாடி கிருஷ்ண நாமத்தை சொல்லி அனுபவிக்கும்படியான கிளர்ச்சி வர வேண்டாமா உனக்கு, சிற்றாமல் பேசாமல் நீ இருக்க முடியுமா, நீ செல்வ பெண்டாட்டி ஆயிற்றே, நீ எற்று குறங்கும் பொருள், உன்னை முன்னிட்டு கொண்டுதானே நாங்கள் கிருஷ்ண அனுபவத்தை பெற வேணும், ஆகையால் நீ எழுந்துகொள் என்பதாக சொல்லுகிறார். இந்த பாட்டிலே சொல்லக்கூடிய விஷயம், பாகவதர்கள் தமக்கு பகவான் கொடுத்த செல்வம் எது ஆனாலும் அதை கண்ணனுக்கே அர்ப்பணம் செய்வதற்கு காத்து கொண்டிருப்பவர்கள். அப்படி அந்த விஷயம் புரியாமல் இருந்தால் அதையும் பரஸ்பரம் இவர்கள் உணர்த்தி புரிய வைத்துக் கொண்டு கண்ணனுக்கு அதை அர்ப்பணம் செய்பவர்கள் அப்படிங்கிற விஷயம் இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்குதியே, இந்த கோவலர்கள் எல்லாமே குற்றம் எதுவுமே இல்லாதவர்கள் பாகவதர்கள். ஏன்னா கண்ணனுக்கே செல்வத்தை எல்லாம் அர்ப்பணம் செய்பவர்கள். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் இது எல்லாமே பகவானுக்கு சேஷமாக இருக்க வேணும் என்பதாக ஏராளம் இறையோனில் முதலானதில் ஆழ்வார் அனுபவித்த மாதிரியாக ஆபரணங்களிலிருந்து ஆரம்பித்து அழகிலிருந்து ஆரம்பித்து எல்லாம் பகவானுக்கு பயன்பட வேணும் என்பதாக நினைப்பவர்கள். அடுத்தது இப்போ ஏழாவது பாசுரம், கனைத்திலங் கற்றெருமை அப்படிங்கிற பாசுரம். இதில் எழுப்பப்படக்கூடியவள் நல்ல பணக்காரி, நற்செல்வன் தங்காய், அவளுடைய கிரகத்தில் தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது இவர்களுடைய கோஷ்டி சேரும்படியாக பெரிய முற்றம் ஒன்று. அப்போ அந்த நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லும்படியாக நல்ல பணக்காரியாக இருக்கக்கூடியவள், அது மட்டுமல்ல நற்செல்வன் அப்படின்னா கண்ணனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவன் ஒருவன், இவளுடைய அண்ணன். எப்படியானால் பெருமாள் ராமனுக்கு கூட லக்ஷ்மணன் அத்தனை வேண்டியவரோ அந்த மாதிரிக்கு கண்ணனுக்கு வேண்டியவனாக இருப்பவன் இவளுடைய அண்ணன். அப்ப இவள் முக்கியமானவள் ஆயிற்று, கண்ணனுக்கு வேண்டியவனுடைய தங்கை ஆயிற்று இவள். அதனால நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழன் என் வாசல் கடைபற்றி, அதனால்தான் உங்காத்து வாசல்ல நாங்க வந்திருக்கோம், உன்னையும் கூட்டு கொண்டு போக வேணும் என்பதாக வந்திருக்கிறோம் அப்படின்னு. இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம் அப்படின்னு கூப்பிடுகிறார். இந்த பாசுரத்திலே நமக்கு தெரியப்படக்கூடிய விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே கண்ணனுக்கு உரியவை அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பெரும் செல்வம் எப்படிங்கிறது பகவத் கைங்கரியம் தான், அதுதான் நற்செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ந்து கொண்டு அதை உணர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே ஏதாவது ஒரு உறவு, கண்ணனோட சம்பந்தம், எப்படியாவது ஒரு ரீதியில ஒரு பாகவதற்கும் மற்றொரு பாகவதற்கும் ஒரு சம்பந்தம். பூமணி மாடத்திலே மாமான் மகளே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியாக இங்க நற்செல்வன் தங்கா அப்படின்னு அவர்களுடைய உறவு முறையெல்லாம் பிரதானமாக போற்றும்படியாக, பாகவதர்கள் பரஸ்பரம் இருக்கக்கூடிய உறவு முறையை முக்கியமாக போற்றும்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம இங்கே பார்க்கிறோம். அடுத்தது 8வது பாசுரம், புள்ளின் வாய் கீண்டானே என்கிற பாசுரம். போதரி கண்ணினாய் அப்படின்னு கண் அழகு படைத்தவள் இவள். இவளுடைய கண் அழகிலே தான் கண்ணனே தோற்று போவானாம். இவள் தன்னுடைய கண் அழகினாலே கண்ணனுக்கு கண்ணாலேயே பல செய்திகள்லாம் சொல்லக்கூடியவள். இவள் கண்ணுக்கு அந்த கண்ணனே அடிமை, அந்த கண்ணனுக்கே கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடியவள் இவள். அதனாலே அவளை கட்டாயம் எழுப்ப வேணும் அப்படின்னு அவளை எழுப்பி அவளையும் கூட்டிக் கொள்ள வேணும் என்பதாக சொல்றார் கண்ணன் கிட்ட. ஆழ்வார் சொல்றார், இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேல் மீனே அப்படின்னு திருவாய்மொழியில் வரும். இந்த பெண்ணுடைய கண் பார்வை இருக்கொள்ளியோ, இது வாடி போகக்கூடாது. ஏன்னா மனசு வாடித்தனா உடனே கண்ணில் வாட்டம் வரும். கண்ணில் கஷ்டப்பட்டு துக்க கண்ணீர் வரக்கூடாது மாத்திரம் இல்லை, கண்ணு மூடவே கூடாது, கண்ணில் வாட்டமே வரக்கூடாது. அப்படியாக கண்ணை நடந்து கொள்வானோ இவளிடம். இவள் கண்ணுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அது கண்ணனாலே தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட கண் அழகு இவளுக்கு. கண்ணுக்கு கெடுதல் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய கெடுதல் இல்லை, மனசில் கெடுதல் வந்தாலே கண்ணு, மனசில் கஷ்டம் வந்தாலே கண்ணுக்கு வந்து ஒரு மாற்றம் அப்படின்னு வந்துடும் இல்லையோ. அப்போ அவ்வளோ முக்கியமானவள், அதனால் அவளை எழுப்பி கொண்டு போக வேணும் என்பதாக இந்த பாசுரத்தில் இருக்கும். போதரி கண்ணினாய் நீ குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கெடுத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படின்னு. அப்படிப்பட்ட கண்ணழகு படைத்த நீ, உன்னுடைய கண்ணகினாலே கண்ணனை கட்டி போடக்கூடிய நீ எதுக்கு தனியாக கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய கள்ளத்தை தவிர்க்க வேணும். உன்னுடைய கண் பார்வை என்பது உனக்கும் கண்ணனுக்கும் மட்டுமல்லாமல் எங்களோடு சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கும்படியாக இருக்க வேணும் என்பதாக சொல்லுகிறாய். அதனாலே எப்படிப்பட்ட சௌந்தரியமோ ஐஸ்வர்யமோ எல்லாம் பெற்றிருந்தாலும் அதை தனியாக பகவானுடன் அனுபவிப்பதை தவிர்த்து, கள்ளத்தை தவிர்த்து, கலந்திருந்து பகவானை அனுபவிக்க வேண்டும். எவ்வளவுதான் கண்ணனுக்கு வேண்டியவனாக இருந்தாலும், பகவானுக்கு வேண்டியவனாக இருந்தாலும், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கண்ணனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரம் சொல்லுகிறது. அடுத்த பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து அப்படின்னு பாசுரம். இவள் வாய்ப்பேச்சிலே வல்லவள். போன பாசுரத்திலே பார்த்தவள் கண் பார்வையிலே அவள் எல்லாரையும் கட்டி போடக்கூடியவள். இவள் வாய் பேசும் நங்காய் அப்படின்னு வாய்ப்பேச்சிலே மிகவும் வல்லவள். அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ வாய் பேசும் நங்காய், எழுந்திராய், நானாதாய், நாவுடையாய், உனக்கு அழகான நாக்கெல்லாம் இருக்கே, ரொம்ப அழகாக பேசக்கூடியவளாயிற்றே, அப்ப கண்ணனை பற்றி பேச வேண்டாமோ, கண்ணனை பற்றி பாட வேண்டாமோ, ஏன் படுத்து கொண்டிருக்கிறாய்? நாக்கு படைத்த பயன் என்ன அப்படின்னா பேசுவதற்கு. எதை பேசுவதற்குன்னா நிறைய பேசுவதற்குன்னு இருக்கட்டும். நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய பேசிட்டு தான் இருக்கா இன்னைக்கும். ஆனால் அந்த நாக்குனாலே நாராயண நாமத்தை சொல்லாவிட்டால் அந்த நாக்கு படைத்த என்ன பிரயோஜனம், நான் உடையாய், நாக்கு இருந்து என்ன பிரயோஜனம் உனக்கு என்பதாக அவளை எழுப்புகிறாள். இதனாலே நமக்கு தெரியக்கூடிய விஷயம், பாகவதர்கள் தம்முடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய நாக்கு, கண் முதலான அவயவங்கள் எல்லாமே கண்ணன் கொடுத்தபடியினாலே அதை கொண்டு ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்று ஆழ்வார் சொன்ன ரீதியிலே பகவான் நாமத்தை சொல்லுவதற்கும், பகவானுடைய திருமேனியை நாம் சேவிப்பதற்கும், கையினாலே கை கூப்புவதற்கும், காலாலே கோயிலுக்கு நடப்பதற்கும், தலையினாலே அவனை சிரம் வணங்கி அவனை நாம் சேவிப்பதற்கும் இந்த மாதிரியாக நாம் பயன்படுத்த முடிகிறது அப்படிங்கிறது இதுதான் முக்கியமான விஷயம். இதற்காக அவர்களை உணர்த்துகிறார்கள், நீ நாவுடையாய். அதுவும் வாய்ப்பேசும் நங்காயினா கிட்டத்தட்ட வாயாடின்னு அர்த்தம், நம்ம அதை சொல்லக்கூடாது. வாயாடியா இருந்து பிரயோஜனம் கிடையாது. எங்களோடு சேர்ந்து கலந்து இருந்து கண்ணனை பாடுபவளாக நீ இருந்தால் அப்போ வாய்ப்படைத்த பயன் உனக்கு கிடைக்கும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் கடைசி பாசுரமாக, அதாவது பாகவதர்களை பற்றிய திருப்பாவையிலே கடைசி பாசுரமாக, எல்லே இளங்கிலேயே என்பது மிகவும் மிகவும் உத்தமமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது. அந்த பாசுரத்தை இவர்களுக்கு ஒருவருக்கொருவர் ஒரு சின்னதாக ஒரு சலசலப்பு ஒன்று வந்துவிட்டோம் பேசி கொண்டிருக்கும் போது. உன்னே இன்னும் உறங்குதியோ அப்படின்னா, இவள் இளங்கிளி மாதிரி இருக்கக்கூடியவளாம். இளங்கிளியனா என்ன கேட்டால், பார்ப்பதற்கும் அழகாக இருப்பவள், பேசுவதற்கும் இனிமையாக பேசக்கூடியவள், அது மாதிரி சகல லக்கணத்தோடு கூட இளமையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சகல லக்கணம் முன்னாடி சொன்ன, முன்னாடி இதுவரைக்கும் சொன்ன பாசுரங்களில் யார் யாருக்கு என்னென்ன லக்கணங்கள் என்னென்ன சௌந்தர்யாதிகள் சொல்லியிருக்காளோ எல்லாத்தையும் உடையவள் அவள். அப்போ அவளை பார்த்து எழுப்புறாள், எல்லே இளங்கிளியே இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உடனே இவளுக்கு லேசாக கோபம் வந்துடுத்து. இது சகஜம் தானே. இது வரைக்கும் ஒரு நிறையா பேர்கிட்ட இன்னும் உறங்குதியோ அப்படிலாம் சொல்லியிருக்கா, நாமத்தை கேட்டப்புறம் தூங்கிட்டியா, கும்பகர்ணன் தான் உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டானா, நீ என்ன பேய் பண்ணா, உனக்கு யாராவது மந்திரம் வச்சுட்டாளா, இப்படிலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கா. ஆனால் அவளாக யாரும் கோபிச்சிக்கல. ஆனால் இவளுக்கு மாத்திரம் சின்னதாக ஒரு கோபம் ஒன்று வந்துருக்கும். ஏன்னா இதுவும் சகஜம் தானே, அப்படி கோபம் வந்தால் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் இருக்கு. இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்ட அப்படின்னா, சில்லன்ற அழையல் மின்னா, இப்போ சில்லுன்னு கூப்பிடாதுங்கோ அப்படின்னு மெதுவாக பணிவாக சொல்லுங்கோ, சில்லுன்னு அடையேன் மீன் இதோ வந்துட்டேன், ஏன் சில்லுன்னு கூப்பிட்றங்கோ அப்படின்னு. உடனே அவர்களும் சட்டுன்னு என்ன பண்ணிட்டா, உடனே பதில் சொல்லிட்டா, ஆச்சு நாங்களா சில்லுன்னு ஒன்று கூப்பிட்றோம், நீ தானே வல்லை உன் கட்டுரைகள் பண்டே ஒன்று, நீ எப்படியெல்லாம் எங்களை கூப்பிட்டுருக்கேங்கிறதெல்லாம் எத்தனை நாளாக நாங்கள் பார்த்துட்டுருக்கோம், பண்டே பல காலமாக உன் வாய் வார்த்தை ஜாலத்தை நாங்கள் பார்க்கவில்லையா, ஏதோ புதுசாக நீ ரொம்ப நல்லவள் மாதிரி நாங்கள் தான் அவங்கள இன்னும் சில்லுன்னு கூப்பிட்ற மாதிரி பேசிட்டுக்கியே, பண்டே உன் வாயிருதும் அப்படின்னா. உடனே அவள் சொன்னால், வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு. நன்னா தெரியும் வாய் பேச்சல் என்னை காட்டிலும் நீங்கள் தான் வல்லவர்கள். ஏன்னா நான் ஏதோ இப்போ சில்லுன்றேன் சொல்லிட்டேனே தவிர, உண்மையில் நீங்கள் என்னென்ன பேசினீர்கள் என்பதையெல்லாம் நான் எடுத்து சொல்லணுமானால் அது ஓராயிரம் இருக்கும் அப்படின்னு சொன்னவள் அடுத்த க்ஷணத்திலே என்ன பண்ணாள், நானே தான் ஆயிடுக, சரி இருக்கட்டும், இப்போ நான் தான் வந்து பொல்லாதவள், நான் தான் வந்து உங்ககிட்ட கொடூரமான வார்த்தை சொல்றவள்னு இருக்கட்டுமே, நானே தான் ஆகிட அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த தோஷத்தை இவள் உள்ளே படுத்து கொண்டிருக்கிறவன் ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் என்னிடம் குறை சொல்வீர்களானால் அந்த குறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா, அதோட அடுத்தது இவர்கள் என்ன பண்ணார்கள், ஒல்லையே போத, அப்படியா நீ உடனே எழுந்துவா, நீ இல்லாமல் நாங்கள் கண்ணன் சன்னதியிலே போக முடியாது என்பதாக சொல்லுகிறார். ஆக அழகான விஷயம் என்ன கேட்டால், மனுஷ சுவாவத்தினாலே ஒன்றிரண்டு சமயங்களிலே நாமும் சில வார்த்தைகள் பேசிவிடுவோம், ஆனால் பேசிவிட்டால் அடுத்த க்ஷணத்திலேயே நாம் யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம், பாகவதர்களிடமா பேசிக்கொண்டிருக்கிறோம், நாம் வேற யாராவது வீதியில் போறவாகிட்ட பேசலையே, அப்போ பாகவதர்கள்கிட்ட போய் நம்ம வீரத்தையும் பேச்சினுடைய சாமர்த்தியத்தையும் காண்பிப்பதற்கு நேரமில்லை, அவர்களிடம் பணிந்து போகுவதுதான் நமக்கு சொரூபம், அதுதான் நமக்கு ஏற்றது என்பதை புரிந்து கொண்டு, நானே தான் ஆயிடுக, நான் தான் தப்பு பண்ணதா இருக்கணும், நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், உங்களிடம் நான் தோஷம் சொல்ல முடியாது, என்னிடம் தான் தோஷம் இருப்பதாக இருக்கட்டும், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவருடன் கலந்து கொள்ள வேண்டுமே தவிர, இதையே சாக்கா வச்சுன்னு அவர்களை விட்டு பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான விஷயம். எப்பவுமே தப்பு வரும், அது சகஜம். வாய் வார்த்தை சில சமயம் ஏதாவது அதிகப்படியான வார்த்தை வந்துவிடும், அதுவும் சகஜம். ஆனால் எதிரே இருப்பவர் பாகவதர் என்ற நினைவை நாம் மறக்கவே கூடாது. அந்த நினைவுடன் இருந்தால் உடனே அவரிடம் போய் அபராத க்ஷாபனம் பண்ணி கொள்ள முடியும். இளைய பெருமாள் கூட அபராத க்ஷாபனம் பண்ணின்றார் சுக்ரீவ மகாராஜர் கிட்ட என்பதெல்லாம் நாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உத்தமமான பழகும் தன்மை முதல்ல நாம் பார்த்தோம். இவர்கள் ஒருவருக்கொருவர் பேய்ப்பெண்ணேன்னு சொன்னா கூட கோபம் வராத அளவு இவர்கள் ஒருவருக்கொருவர் பிரீதியுடன் சிநேகத்துடன் இருந்தார்கள். அப்படி ஏதாவது காரணத்தினாலே வந்துவிட்டால் கூட அதை பெரிதுபடுத்தாமல் தன்னை விட்டு கொடுத்தோ தான் தாழ்ந்து நின்று கலந்திருப்பவர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்படியாக பாகவதர்கள் பழக வேணும் என்பது 10 பாசுரத்திலே தெரிகிறது. அப்போ ஒல்லை நீ போதாய், உமக்கென்ன வேறுடையே, நீ என்ன தனியாக என்ன அனுபவிச்சுருக்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து சீக்கிரம் வா அப்படின்னு அவ கேட்குறா. எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டா, போந்தார், மொத்த பேரும் வந்தாச்சு. அதனால பாகவதர்களில் ஒருத்தர் குறைந்து போனால் கூட நமக்கு ஒரு ரத்னம் குறைந்து போனதுக்கு சமானம். நன்னா 30 ரத்தனங்கள் சேர்த்து, இல்லை நவரத்தனங்கள் சேர்த்து மோதிரம் போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு ரத்தனம் போயிடுச்சுனா கூட அது நஷ்டம் நஷ்டம் தானே. அந்த மாதிரியாக ஒரு ஸ்திரீ குறைந்தால் கூட அது பெரிய நஷ்டம் என்பதாக நினைப்பவர்கள். அதனால் எல்லாரும் போந்தார்கள், போந்தார் போந்து எண்ணிக்கொள், ஒத்து ஒத்தையாக பார்த்து எண்ணிக்கொள், எண்ணி பார்த்துக்கொள், கையாலே தொட்டு பார்த்து எண்ணி பார்த்துக்கொள், எல்லாரும் வந்திருக்கிறார்களா என்பதை நாம் கண்ணன் சன்னதிக்கு போய் கண்ணனை அனுபவிப்போம் என்பதாக மொத்த பேரையும் கூட்டிக் கொண்டு இவர்கள் கண்ணன் சன்னதிக்கு போய் கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி, கண்ணனுக்கு போற்றி போற்றி என்பதாக பல்லாண்டு பாடி, கண்ணனிடம் உன்னை அரிசித்து வந்தோம்னு ஒரு விஷயம் பிரார்த்திச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கண்ணனிடையே போய் சரணாகதி பண்ணி இறைவா நீ தாராய் பறை என்பதாக அவனிடம் பிரார்த்தித்து கடைசியில் அவனிடமிருந்து பலனை பெற்றார்கள். வெற்றிக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம், மற்ற இனங்காமங்கள் மாற்று என்பதாக பிரார்த்தித்து அந்த பலனை பெற்றார்கள். இந்த சரணாகதி ஆகட்டும், இல்லை எந்த கைங்கரியம் ஆகட்டும், இந்த பாகவதர்களோடு கூட்டு சேர்ந்து இருந்து பண்ணும்போது அது ஒரு தனி அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த அனுபவத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக ஸ்ரீ நாச்சியார் இந்த திருப்பாவை அருளி செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் விசேஷமாக ஒவ்வொரு பாசுரத்திலுமே நாம் அனுபவிக்க முடியும், அதை விரிவாக பின்னும் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே கோதாயை நமஹா.